சிறகடிக்கும் நான் சுவாசிக்கும் மூச்சினிலே சில ஞாபகம் கலந்திருக்கும் ஞாபகங்கள் மழையாகும் ஞாபகங்கள் குடையாகும் ஞாபகங்கள் தீமூட்டும் ஞாபகங்கள் நீரூற்றும் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் ஞாபகங்கள் தீமூட்டும் ஞாபகங்கள் நீ